தலைப்பு அமைதிப்படை. பாதுகாக்கவும் பயங்கர ஆயுதம் செய்வாரடி இங்கே. அமைதி காக்கவும் ஆயுதப்படை உண்டு. வல்லரசுகள் யாருக்கு நல்லரசுகள் சொல்லடா. மாற்றுக் கருத்துகள் துப்பாக்கி முனைகளில் எதிர்ப்பவரை அழித்துதான் அமைதியே.